अविदित विषयांतर शठारे उपनिषद उपगान मात्र भोग अपि च गुणवशात् तदेक शेषी मधुर कवि हृदये ममाविरस्तु शठारे अविदित विषयांतरः शठारे उपनिषदामुपगानमात्र भोग शठारे गुणवश अपि च तदेकशेषी मधुरकविः मधुरकविः मम हृदये आविरस्तु मम हृदये आविरस्तु गोपं वन्कुरु गोरे गैवाळ्वामेंदे तू मधुर कविया मधुर कविया एन्नयाळ्वा अवरे மதுர கவிய ரவரே அருள் அவரே அருள் கண்ணின் சிறுத்தாம் பின்னால் கட்டும் பண்ணிய பெருமாயன் கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டும் பண்ணிய பெருமாயன் என்னப்பன நன்னித்தன் குருவோர் நம்பியன்ற அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே நாவினால் நவற்றின்பேதினே மேவினே அவன் பொன்னடிமே தேவு மற்றறிய குருவோர் நம்பி பாவி நின்சை பாடி திருவரே திரி தந்தாகேனும் தேவ பிரானுடைய கரிய கோல திருவுரு காண்பன்னால் பெரியவள் குருகோல் நகர் நம்பிக்கை உரியனாய் அடியேன் பெற்ற நன்மையே நன்மையால் மிக மாமறையாளர்கள் உண்மையாக கருதுவராதலில் அன்னையாய் அத்தனாய் என்னையாண்டிடும் தன்னையான் சடகோபன் என்னும் கண்ணினும் சிறுத்தாம்பினா கட்டுள்ள பெருமாயப்பனில் நன்னித்தன் குருகூர் நம்பியில் ரக்கா